अंजलि अंजलि पुष्पांजलि अंजलि अंजलि पुष्पांजलि पादत्ति पुष्पांजलि पुन्नी उन पेयरुक्कु पुन्नांजलि कन्नी उन कुरलुक्कु गीतांजलि कण काणा अळगुक्कु तंदांजलि अंजलि अंजलि पुष्पांजलि अंजलि अंजलि पुष्पांजलि ஊவிங்கும் பாதத்தை புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணீரும் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணை உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணை உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் அழகுக்கு கவிதாஞ்சலி புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணீரும் குரலுக்கு அழகுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. பொன்னாஞ்சலி கண்ணீரும் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணும் அழகு